புரிஞ்சுதா? அப்பேற்பட்ட குச்சலேட்டு தோன்றின வால்மீகி முனிவர் இருக்கார ஆரவர் மகர்ஷினா, அவர் இந்த ராமாயணத்தை இயற்றினவர். ஏன் அவர் இயற்றினார் அப்படின்னு கேட்டவனாக்க, வேதோபிரம் பாதுகா பிரபாவம் வேதங்கள்ல பறந்து அங்கங்க இருக்கு, அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேதத்துக்கு உபபிரம்மணம் பண்ணணும். அதாவது வேதார்த்த வேதங்கள் கொஞ்சம் காரணம் இல்லை, புரிஞ்சுதா? எல்லாரும் அர்த்தம் சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஆகினால இதிகாச புராணாத்தியம் வேதம் சர்வ பிரம்மேன்னு சொல்லியிருக்கு. வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுங்கன்னாக்க ராமாயணம் மகாபாரதம் இந்த இதிகாசங்கள் நம்ம நமக்கு அச்சுப்படியா இருக்கணும். அப்புறம் புராணங்களும் விஸ்வபுராணாதிகள்லாம் கூட நமக்கு அச்சுப்படியா இருக்கணும். இருந்தா தான் இந்தந்த வேத வாக்கியங்களுக்கு என்னென்ன அர்த்தம் நமக்கு சொல்ல முடியும், சரிங்களா? ஆக வேதார்த்தங்களை வெளியிடுவதற்காக வந்தது இந்த இதிகாசங்களும் புராணங்களும். அந்த அப்படி பண்றதுக்காக இந்த வேதார்த்தத்தை எடுத்து காட்டணும்னா ஒரு இதிகாசம் பண்ணி ஆகணும். அதுக்காக ராமகதை எழுத ஆரம்பிச்சார் வால்மீகி. ராமனுக்கு எதிராக எழுதினாரா இல்ல, வேதார்த்தங்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த எம்பெருமான் வேதவேத்தியன் ஆயிட்டபடினால வேதவேத்தியை பரேபிசி ஜாதே தசரதாத்மகே அப்படின்னு வேதவேத்தியனான எம்பெருமான் தசரதர் பிள்ளையாக அவதரித்தனு வேதமே என்ன பண்ணிட்டு ராமாயணாத்தமான ராமாயணமாக மாறிட்டு அப்படிங்கிறார். அதனால வேதத்துக்கு உபபிரமணம் பண்ணணும்ங்கிற குதூகலத்தோட கூட ஆசையோட கூட என்ன ஒற்றதால ஒரு யோனிகராக பிறக்காமல் பூமியினுடைய உச்சியிலிருந்து தோன்றியவரான மகர்ஷி இருக்காரு, அந்த மகர்ஷினாலே நிவர்த்தம் அவரால் எழுதப்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம். சரிங்களா? அதுல அது பாதியினுடைய பிரபாவத்தை நமக்கு எடுத்து காட்டுறது, அது ஒரு உயர்வு பாதுகாக்கு. அப்புறம் மகாபாரதம் கூட எடுத்து சொல்றது பாதியினுடைய பிரபாவத்தை. யாசேனயச்ச மதுசூதன பாதரட்சே அப்படின்னா மதுசூதன பாதரட்சே, மதுசூதனா பாரதத்து கண்ணன் பாரதத்துல இல்லையா, கண்ணனுடைய பாதரட்சம் புரிஞ்சா, இங்க ரங்கநாதனுடைய பாதரட்சம் சொல்றார், கண்ணனுடைய பாதரட்சையா வச்சுக்கலாம், நமக்கு தப்பு இல்லை. அதனால மகாபாரதம் சொல்றதுனால அந்த மகாபாரதத்தை வியாச மகாமுனிவர் அப்பேற்பட்ட அவர் எழுதினார். சரிங்களா? அந்த மகாபாரதமும் நமக்கு நன்னால் கவியினுடைய பிரபாவத்தை எடுத்து காட்டுறது. ஆகையினால எல்லாரும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பிராமணர்லாம் எப்பேற்பட்டவங்க சாஸ்திர சத்துஷ்டான்னு சொல்லுவார். சரிங்களா? ராஜாக்கள்லாம் தூதர்கள் மூலமாக உலகத்தில் என்ன நடைமுறை நடக்கிறதுலாம் பார்ப்பான். சரிங்களா? ஆனா பிராமணாவுக்கு பார்ப்பான்னு சொல்றது இல்லையா, பார்ப்பான்னு நடத்தும் சாஸ்திரத்தை பார்த்து சொல்றதுனாலதான் பார்ப்பு, சாஸ்திரத்தை பார்ப்பது தான் பார்ப்பான்னா வேற ஒண்ணும் இல்லை. தமிழ்ல சொன்ன உடனே நம்ம ஐயரான்னு நினைச்சுக்கிறோம் நம்ம, புரிஞ்சுதா? நல்ல ஒசந்த சொல், சரிங்களா? பார்க்கிறவர் எப்படி அவளுக்கு என்ன கண்ணு அப்படின்னாக்க, அதெல்லாம் சாஸ்திர சட்சஸ்தால்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல, சாஸ்திரங்களே கண்ணாக உடையவர். சாஸ்திரம்னா இது வேதம், வேதத்தினுடைய அர்த்தத்தை வெளியாக்குற ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம். சரிங்களா? பாவியினுடைய பிரபாவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க நமக்கு அதை பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு வேணும். எது வேணும்? ராமாயணமும் வேணும், மகாபாரதமும் வேணும். இது ஒன்றும் தெரிஞ்சு தெரிஞ்சாக்க அந்த கண்ணோட பார்த்தாக்கா இதனுடைய பெருமையெல்லாம் நாம் பார்க்க முடியும். தேசி தொதனுபாவம் அவேட்சிக்கும் மகா ராமாயணம் மகாபாரதம் ரெண்டு கிரந்தங்களும் ரெண்டு கண்கள் மாறி. ஆகையினால அது மகாபாரதத்தின் பெருமை, பாதியினுடைய பெருமையை நமக்கு நன்றாக எடுத்து காட்டும் அப்படின்னா. ராமாயணத்துல பாதியை பத்தி சொல்லியிருக்கு நமக்கு தெரியறது, சரிங்களா? ராமாயணத்துக்கு சொல்லப்பட்டதுனாலேயே பாதிக்கு அதே ஒரு உயர்வு அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ராமாயணங்கிறது வேதமே ராமாயணமாக அவதரிச்சிருக்க அப்படினால அது ஒரு பெருமை. மகாபாரதத்துல பாதியை பத்தி எங்க சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இவர் என்ன பண்ணார், கடைசி காலத்துல உத்தவர் என்ன கண்ணனுடைய உபதேசங்கள்லாம் பெற்றுக்கொண்டு கடைசியில பெருமாளுடைய பாதிய தலைமையில வச்சிருந்து பதிரிகாசிரமம் போய் அந்த தவறு சொன்னாராம் அப்படின்னு கதை வரும். அதனால அவரும் பாதிரிய உயர்ந்ததா இருக்கிறதுனாலதானே சிறசு நிலை தாங்கி பரதன் எப்படி சிறசு நிலை தாங்கிட்டு பட்டாபிஷேகம் பண்ணானோ அத மாதிரி அதே தலைமையில தாங்கி பதிரிகாசிரமம் போய் அவர் தவங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு தெரியும். ஆக ராமாயணங்கிறது பெரிய கண்ணு, இதை பத்தி நாம அண்ணா தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பேற்பட்ட ராமாயணமானது நமக்கு அழகாக பாதுகையனுடைய பிரபாவத்தை எடுத்து காட்டுறது, அதோட மகாபாரதமும் எடுத்து காட்டுகிறது. இதுவே பாதுகைக்கு ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லி முடித்தான். பிரத்யட்சயந்தி பரிசுத்த தியோ யசாவது ராமாயணே ரகுபுரந்தர பாதரட்சே சஸ்வத் பிரபஞ்சிதமிதம் பரையைவ வித்யா சஞ்சேவ விஸ்தார தசாது தவானுபாவம். ராமாயணம் மிக உயர்ந்தது, அது உன்னை பற்றி பேசுகிறது, அதுவே பாதுகாக்கு பெருமைன்னார். என்ன அந்த ராமாயணம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டார். பிரத்யட்சயந்தி பரிசுத்தியா யசாவது ராமாயணே ரகுபுரந்தர பாதரட்சே. உன்னுடைய பெருமையை விஸ்தாரமாகவும் சுருக்கமாகவும் ராமாயணத்தில் தெரியாதெல்லாம் பார்க்கிறான். சரிங்களா, யார் வந்த கலக்கம் உள்ளவாள்லாம் ராமாயணத்திலேருந்து பாதுகாண்ட பிறவியை அழகாக அடைய முடியாது, பெரிய முதலில் தெரிந்து கொள்ள முடியாது. என்ன பரிசுத்தியா அப்படின்னா, நல்ல தெளிந்த புத்தி உடையவர்களாக இருக்கணும், எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கணும். அப்பேற்பட்டு ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்ணிய அசத்தி மனிதே வாழ்நாளையாகில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரத்யட்சயந்தி பாதியுடைய பெருமையை கண்ணாலே பார்ப்பது போல இருக்கும். ராமாயணே ரகுபுரந்தர பாதரட்சே. அதனால ராமபாதுகியே ஸ்ரீமத் ராமாயணத்துல உன்னுடைய பெருமைய பெரியவர்களெல்லாம் கண்ணால பார்ப்பது போல செய்துட்டு அனுபவிக்கிறார்கள். சஸ்வது பிரபஞ்சிதம் இதம்பரையை விருத்தியா. ராமாயணம் எதுக்கு வந்தது? ராமனுடைய சரித்திரத்தை சொல்ல வந்ததா? சீதாயா சரிதம் மகது அப்படின்னார். என்ன சீரியனுடைய சரித்திரத்தை சொல்ல வந்ததா? பௌலஸ்ய வதமித்தேவாங்கிறார். ராவண வதத்தை சொல்றதுக்கு வந்ததா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் சொல்றதுக்காக வல்லது. என்ன பிரதானமாக பாதியுடைய பெருமையை காட்டுவதற்காகவே ராமாயணம் அவதரித்தது. பிரபஞ்சிதம் இதம்பரையை விருத்தியா, இதை முக்கியமாக பாதியினுடைய பிரபாவத்தை அழுத்தமாக எல்லாருக்கும் உலகனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக. இதோட பெருமை என்ன போகணும் இல்லையா? பாதுகை வந்து 14 வருஷம் ராஜ்யம் தாண்டது, ராமனுடைய பெருமாளுடைய ஸ்தானத்தில் பாதுகை சிம்மாசனத்தில் உட்கார்ந்ததுன்னு சொன்னா, இந்த ராமாயணம் எதுக்கு வந்தது? பாதியினுடைய பெருமையை சொல்வதற்கு தான் வந்தது. இதை விட உயர்வு வேற என்ன இருக்கு? அதனால இதம்பரையை விருத்தியாங்கிற அழுத்தமா சுவாமி தேசியம் பாதுகாப்பு பிரபாவத்தை சொல்லணும் என்பதற்காகவே தான் வால்மீகி முனிவர் மூலமாக ராமாயணம் அவதரித்தது அப்படின்னா. அதனாலதான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார், சுருக்கமாகவும் விஸ்தாரமாகவும் சுருக்கமாக மாற்றி மாற்றி சொல்றது உன்னுடைய பிரபாவத்தை. முதல்ல சஞ்சேப ராமாயணம் சரியா, சஞ்சேப ராமாயணம் சொல்லுக்க அங்க 4வது சப்தத்தில் பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ஞாசந்தத்வாபனப்புனஹ. நாட்டை ஆளுவதற்கு என்ன பாதுகைய ஈடா கொடுத்தாராம் ராமந்தர, தனக்கு ஈடாக கொடுத்தார். உன்னை ஈடு வைக்கிறதுனா அந்த ஈடு பொருள் இருக்க, நமக்கு 100 ரூபா வாங்கணும்னு உண்ட அளவு வச்சோம்னா அது 200-300 ரூபா மதிப்பு இருந்தா தான் 100 ரூபா பணம் கொடுப்பான் இல்லையா? அத மாதிரி ஈடா பணம் எடுத்த ராமனை போல பாதி உசந்த காரணத்தினால தான் அதை ஈடாக வச்சுக்க முடியுது. செஞ்சா ராஜ்யத்தை ஆடுறதுக்கு ஈடாக கொடுத்தார் அப்படிங்கிறார். அது ராமனோட உசந்தது அந்த பாதுகை. அத சஞ்சேரமானத்துல ஆரம்பத்துல 35வது ஸ்லோகத்துல சாதித்தார். அதுக்கப்புறம் 115 அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏ தேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் நிதாஸ்யவஹா. ஆமா, இந்த பாதி மேல ஏறி அந்த பாதி எனக்கு அனுகிரகம் பண்ண, இது உலக எல்லாத்துக்கும் யோகக்ஷேமத்தை பண்ணும் இந்த பாதுகே அப்படின்னு பரதன் கேட்பதாக சாய்கிறார். அந்த அதுக்கப்புறம் சித்திரகோடத்துல கிளம்புற காலத்துல சதஸ்வரசிகாது பாதுகே வரதஸ்ததா திருமாவு பிரார்த்திச்சு பாதுகே தன்னுடைய திருமுடி மேல வச்சிருந்து அதை விடுதலை பண்ணி கொண்டு வந்தான். என்ன சத்திரத்துல இதுல ரசத்துல வச்சிருந்தா ராஜன் வந்தார் அப்படின்னா சொல்லல கதை அங்க தெரிஞ்சா, தன் திருமுடி மேல வச்சுக்கிட்டுதான் பாதுகேல பண்ணி வந்தார் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அங்கே சொன்ன பரத்வாஜாசிரமத்துக்கு வந்தாக்க அந்த இடத்துலயும் யோகக்ஷேமேமே பாதுகே ஹேமபூஷிதே பாதுகே தவிஜாத நந்தி கிராமே வசத்ததா. ஆக பரத்வாஜாசிரமத்துல அங்க அவருக்கு அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்ற காலத்துல யோகக்ஷேம வகேச்சேமே பாதுகே ஹேமபூஷிதே, இந்த பாதுகை இருக்க இது ராஜ்யத்தை நின்னா ஆகும், வர வேண்டிய வரிகள் வரியெல்லாம் ஒழுங்கா வசூல் பண்ணும், செலவழிக்க வேண்டிய வாழ்க்கை நன்னா செலவு பண்ணும் சரிங்களா? அப்போ அப்படி இந்த பாதுகை அப்படின்னு அங்க அதை அறிமுகப்படுத்துறாங்க. அப்புறம் நந்தி கிராமத்துக்கு வந்த உடனே பாதுகே அபிஷிச்சாத நந்தி கிராமே வசத்ததா. நந்தி கிராமத்தில் பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணி பரதன் கூட கவலை இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் ராணா இங்க முடிக்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பாதுகா ராவண வதங்கள்லாம் பண்ணிட்டு அது என்ன விமானம் புஷ்பவிமானம், புஷ்ப விமானத்தில் ஏறி ராவணன் வந்து இறங்குறார். நந்தி கிராமத்துக்கிட்ட வந்த உடனே அது கீழே தனிஞ்ச உடனே பாதியை தலையில தூக்கிட்டு ஓடுறாரு பாரதன். இங்கேருந்து இந்த புஷ்ப விமானத்து மேல ஏறி ராமனுடைய திருடியில கொண்டு போய் 16 வருஷமா பிரிந்திருந்த பாதுகைய சேர்த்தி சேர்த்தியோட அனுபவித்தாராம் பாதுகை. அதனால பாதுகேதே ராமஸ்யன் கிரகீத்வா பரதஸ்வயம் அரணாபியாம் நரேந்திரஸ்ய யோஜயாமாச தர்ம விதி. எம்பெருமானுடைய 2 திருவடிகளையும் தானே தன் கையால பாதுகையை சூட்டி விட்டாராம். ஆகினால இது எப்பேற்பட்டது பாதுகை? ராமாயணத்துல பேசப்பட்டதுனாலேயே அது மிக உயர்ந்தது. ராமாயணம் அவ்வளவு உண்டு, ராமாயணம் வேதமையா அவதரிச்சது, வால்மீகி முனிவரால ஏற்றப்பட்டது. ஆக ராம சரித்திரம் எதுக்காக இருந்ததுன்னு கேட்டா பாதுகா பிரபாவத்தை எடுப்பதற்கா என்பதே வெளிய ராமச்சரித்திரத்தை சீதா சரித்திரத்தை சொல்வதற்காக வந்ததில்லை என்று ராமாயணத்துல பேசப்பட்டவனாலேயே பாதுகாவுக்கு மிக உயர்ந்தது என்று பேசி முடிக்கிறார் சுவாமி தேசிகர். அல்பஸ்ருதைரபிஜனை அனிமீயசேத்வம் வெங்கேச பாது நியதம் நிகமோபகீதா சாரம் ததர்த்தம் உபபிரம்மைதும் பிரணீதம் ராமாயணம் தவ மஹிம்னி யத பிரமாணம். பாதுகையுடைய பிரபாவத்தை சொல்ல ஆரம்பித்த சுவாமி தேசிகன் இதற்கு பிரமாணம் என்ன என்பதை கீழே என்று சொல்லிக்கொண்டு வந்த காலத்தில் ராமாயணம் இதற்கு பிரதானமான பிரமாணமாக அமைகிறது அப்படின்னார். அப்ப ராமாயணம் தானா வேதத்தில் இதுக்கு ஒண்ணு அடங்கலையா அப்படின்னு கேட்டா அல்பஸ்ருதைரிபஜனைஹி அனிமீயசேத்வம். வேதாத்தியனம் நன்னா பண்ணி அங்கங்களையும் அத்தியனம் பண்ணி வேதத்தினுடைய அர்த்தங்களெல்லாம் நன்கு தெரிந்தவர்கள் இருக்காளே அவர்களுக்கு பாதுகா பிரபாவம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நன்கு தெரியும். ஆனால் அப்படி அறகுறையாக இருந்து நம்மால் அறிய முடியாத வேத பகுதிகளில் இருக்கும்படியான பாதுகா பிரபாவத்தை நாம் எப்படி அறிவது என்று கேட்டால் சாஸ்திரம் என்று சொல்லுகிறது, வேதோ பிரம்மணார்த்தாய தாவ் அக்ராஹயத பிரபு அப்படிங்கிறார். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையே என்பது சாஸ்திரம். வேதத்தில் எல்லா பகுதியும் நமக்கு கிடைத்ததில்லை, கிடைத்த பகுதியிலும் சில விஷயங்கள் சூட்சமாக இருக்கும். அவைகளெல்லாம் உபபிரம்மணமாக இருக்கும்படியான இதிகாச புராணங்கள் ராமாயண மகாபாரதங்கள் விஷ்ணுபாரத புராணங்கள் இவைகள் விளக்கமாக காட்டுகின்றன. அப்படி பார்க்கின்ற காலத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் விரிவாக பாதுகா பிரபாவம் சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த அர்த்தமானது வேதத்தில் இருந்தே தீர வேண்டும் என்று வேதத்தில் இருந்த அர்த்தத்தை உபபிரமணமான ராமாயணம் சொல்லுகின்றபடினாலே அனுமானத்தினால ஊகித்து எப்பொழுது ராமாயணத்தில் பாதுகா பிரபாவம் சொல்லப்படுகிறதோ அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கவே வேண்டும் என்று அந்த பிரமாணமான ஸ்துதியை நாம் ஊகித்து அறிய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆக மன்மா சாஸ்திரமுறைப்படி வேதார்த்தங்களை எல்லாம் நாம் மன்வாதி ஸ்ருதிகளாலும் ராமாயணம் போன்ற இதிகாசங்களாலும் தான் அறிகிறோம். எல்லா பகுதியும் நமக்கு வேதத்திலே காண கிடைக்கவில்லை, சில பகுதிகள் தான் கிடைத்திருக்கும். ஆகையினால அதற்கு ஸ்ருதி பிரமாணம் உண்டா என்று கேட்டால் மனு ஸ்ருதியை சொல்றதுக்கப்படினாலே ஸ்ருதி பிரமாணம் உண்டு, ராமாயணம் செய்திருக்கப்படினாலே ஸ்ருதி பிரமாணம் உண்டு என்று நாம் அறிய வேண்டும். ஆகவே இங்கு ஏதோப பிரம்மணார்த்தாய சாவகிராஹேத பிரபு. வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்தை இயற்றிய பிறகு அதை லவகுஷாளுக்கு அத்தியனம் பண்ணி வைத்தார். ஏன் அப்படின்னு கேட்டா வேதோப பிரம்மணார்த்தாய வேதத்தில் சொல்லப்பட்ட பொருள்களை எல்லாம் நன்கு விளக்கி இதிகாச ரூபமாக எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் வேதமானது பிரபு சம்மிதே என்று சொல்வார்கள், நல்லதை செய் அதை செய்யாதே என்று வேதம் கடிந்து பேசும், அதிகார தோரணையிலே பேசும். ஆனால் இந்த இதிகாசம் இருக்கிறதே, இதெல்லாம் காந்தா சம்ஹிதை அல்லது சுகிருத் சம்ஹிதை என்று சொல்வார்கள். ஆக பக்கத்தில் மனைவியோ அல்லது நண்பரோ எப்படி இதமாக ஒரு விஷயத்தை சொல்லி ஒருவருக்கு புரியும்படியாக செய்வானோ அதே போன்ற நிலையிலே ராமாயணமானதுக்கு நமக்கு எல்லாவற்றையும் எடுத்து காட்டுகிறது. அதனால வேதத்தை விட ராமாயணம் நமக்கு பெரிய பிரமாணமாக அமைகிறது. ஆக அப்பேற்க ராமாயணத்தில் இது அவனுடைய பாதுகா பிரபாவானது பெருமானுடைய பரிஜன பரிசதங்களோட கூட எப்படி எப்படி அந்த காலத்தில் எழுந்தார்களெல்லாம் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது என்று நாம் ஊகித்து அறியலாம். அல்பஸ்ருதை விஜனேகி அனுமீய சேத்தம். ஏ பாதுகா தேவி, நீ அல்பஸ்ருதை ரவி தெரிஞ்சா பகுஸ்ருதை அண்ணாஜியம் பண்ணுவார்களே அவளுக்கு அண்ணா தெரியும், உன்னை பத்தி வேதத்திலே தெரிஞ்சுட்டாரா. ஆனா அறகுறை அச்சனம் பண்ணுவார்களோ இல்லையோ அவள்லாம் கூட என்ன பண்றா, ராமாயணத்திலேருந்து அனுமானம் பண்ணி உன்னை அன்பாக தெரிஞ்சு கொடுக்கிறார். வெங்கேஷ பாது நியதம் நிகமோபகீதா. நிகமோபகீதா, நிகமன்னா வேதங்களிலே நீ உபகீதா பாடப்பட்டிருக்கிறாய், உன்னை பற்றி வேதமானது நன்றாக பேசுகிறது, இதுல சந்தேகம் உண்டா? இல்ல, நியதம் நிச்சயம் உறுதியாக சொல்லுகிறேன் என்றார் சுவாமி தேசியம். சாரம் ததர்த்தம் உபபிரம்மயிதம் பிரணீதம் ராமாயணம் தவ மகிம் நியத பிரமாணம். அப்படி உறுதியா எப்படி சுவாமி ஜெய்சனால் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அதற்கு சாதிக்கிறா, சாரம் ததர்த்தம், வேதார்த்தத்தினுடைய வேதங்களுடைய அர்த்தம் இருக்கேன், அது அதனுடைய சாரம் என்ன, அவைகளெல்லாம் எல்லாருக்கும் நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ராமாயணமே இயற்றப்பட்டது. ஆகையினால உன்னுடைய பெருமையை பேசுவதிலே ராமாயணமானது உயர்ந்த பிரமாணமாக ஆகிறது. ஆகிய மூலத்தில் இல்லாத பகுதியெல்லாம் உரையாக அவமானித்து சொல்லக்கூடிய மன்வாதி ஸ்மிருதிகள் ராமாயணம் மகாபாரதம் இவைகளை கொண்டு அறிய வேண்டியது என்பது நமக்கு முறையானபடியாலே அந்த முறையில பார்க்கின்ற காலத்தில் பாதுகா பிரபாவமானது நன்றாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் உபபிரமணமாக இருக்கின்றான ஸ்ரீமத் ராமாயணமே. ராமாயணத்தில் சொன்னா அந்த உபபிரமத்தை நம்பலாமோ அப்படின்னு கேட்டா, வேத பிராஜேத சாதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா. ராமாயணம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டவனா, ராஜேத சாது வேதகா ஆசீசின்றார். ராஜேதசர் ரிஷேதசருடைய பிள்ளை வால்மீகி முனிவர், அவர் மூலமாக வேதத்தில் வேதத்தினுடைய அர்த்தமானது அதாவது வேதமானது சாட்சாத் ராமாயணமாக அவதரித்திருக்கிறது என்று பேசப்படுகிறது. ஆக வேதமே எப்பொழுது ராமாயணமாக அவதரித்ததோ அப்ப ராமாயணத்தில் சொன்னதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது தானே. ஆகவே பாதுகா பிரபாவத்துக்கு பிரமாணம் ராமாயணமே. ராமாயணம் தவ மகிம் நீயத பிரமாணம். ஆக ராமாயணம் உயர்ந்த பிரமாணமாக இதற்கு ஆகிறது என்கிறார். ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அழகாக ராமாயண ராமாயணமானது உயர்ந்த நூல், அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குணயுத்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ரீ மனோகரம். ராமாயணம் சாதாரண நூல் அல்லது, காமார்த்த குண சம்யுக்தம், அதுல தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லப்படுகிறதே, அப்படி சொல்லப்படுகின்ற புருஷார்த்தங்களுக்குள்ளே காமம் அர்த்தம் தர்ம அர்த்த காம மோட்ச என்று வருகிறது. நடுவில் முதல்ல தர்மம், கடைசியில மோட்சம், நடுவில் அர்த்த காமம். ஆக நடுவில் வர அர்த்த காமங்கள் ரெண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முன்னாடி சொல்லப்பட்ட தர்மத்துக்கும் கடைசியில் சொல்லப்பட்ட மோட்சத்துக்கும் உபகரிக்கணும். அதற்காக அர்த்த காமங்களை நடுவில் வச்சார். அது சாதிக்கிறார் காமார்த்த குணசன்யுக்தம். ஆக அர்த்தமும் காமமும் குணம், குணம் சொன்னாக்க அப்பிரதானமானது, பிரதானம் இல்லது. என்ன பிரதானம் எது? தர்மமும் மோட்சமும் தான். அதற்கேற்ப நாம் ஈட்டும் பொருளை தர்மத்துக்காக செலவழிக்க வேண்டும். சரிங்களா, நம்முடைய ஆகையும் எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபட்டு மும்முட்சுவாக நாம் ஆக வேண்டும், காமம் அப்படி வர வேண்டும். ஆக அது ரெண்டும் குணமாக பேசப்பட்டிருக்கிறது, அப்பிரதானமாக பேசப்பட்டிருக்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்தில். அதே மாதிரி தர்மார்த்த குணவஸ்திஸ்தரம், அப்புறம் விரிவாக பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தர்மம் தான் ராமன் எங்கு போனாலும் தர்மத்தை தான் நிச்சயித்துக் கொண்டிருக்கிறார். பொழுது விடிந்தவுடனே ஒரு இடத்துல தங்கினா தூங்கி எழுந்தான்னு சொன்னா ராமாயணத்தில் பார்க்கலாம். உடனே சந்தியாவதநாதி அனுசாரங்களை பண்ணிவிட்டு உடனே ராமன் புறப்பட்டார் என்று வரும். அதே அது ஒன்று சொன்னா போருமானா, எல்லா தர்ம காரியங்களுக்கும் அடிப்படை சந்தியாவனம். ஆகினால அந்த சந்தியாவனத்தை செய்துவிட்டு தான் பிறகு புறப்படுவதாக அங்கங்கு பேசுகின்றபடினால தர்மம் பிரதானமாக இருக்கிறது. ஆக தர்மார்த்த குணவிஸ்தரம், ஆக அர்த்தம் பொருள் எதுக்கு கேட்டுனா தர்மத்துக்காகவே தான். ஆகையினாலதான் பெரிய ஒரு மகா சாம்ராஜ்யத்தை உதவிட்டு சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக ராமன் காட்டுச் சொல்கிறார். ஆக தர்மத்திற்காகவே ஏற்பட்டது, அதை விரிவாக காட்டுவதற்காக ஏற்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம். அது எப்பேற்பட்டது, சமுத்திரமிவரத்னாட்யம். சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்தை பார்த்தா மீன் பிடிக்கிறோம், நிறைய மீன் கிடைக்கிறதுன்னு பேசுவான். உப்பு வேணுங்கிறவா அது எழுத்த பாய்ச்சி உப்பு எடுத்துப்பான். ஆனால் அதுல உள்ள உயர்ந்த பொருள் எது வேணும்னு யாரு தேடுறாளோ அவளுக்கு என்ன கிடைக்கும், ரத்னாட்யம். அடியில உயர்ந்த ரத்தனங்கள் எல்லாம் அதுல கிடைக்கும். அது போல ரத்தனங்கள் யாரு எது எப்படின்னு கேட்டா வேதத்தினுடைய சூட்சமார்த்தங்கள் தான் ரத்தனம். அவைகளெல்லாம் இந்த ராமாயணத்திலே பார்க்கலாம். சர்வஸ்ருதி மனோகரம், இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்க முடியாத சொல்லப்பட்ட பொருள்களை ஒன்றாவது சுதி விருதமாக ஏதாவது ஒரு வாக்கியத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்று யாராலையும் நிறுவனம் பண்ணவே முடியாது. சர்வஸ்ருதி மனோகரம், சுதி பாகங்கள் அத்தனைக்கும் அதனுடைய மனசையெல்லாம் வரைக்கும் ரஞ்சகமா இருக்கக்கூடியது என்று கேட்டால் சுதியினுடைய பொருளை அது கடினமாக சொல்வதை நாமெல்லாம் நன்கு அறியும் முடிவாக விரிவாக எடுத்து காட்டுகின்றபடினால சர்வஸ்ருதி மனோகரம். அது மாத்திரம் இல்ல, வழியில ஒண்ணு வாண்டான்னு போயிட்டுருக்கோம் கூட ராமாயணம் நடந்துட்டு இருந்ததுனாக்க கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு தான் போவனே வழிய கேட்காம போவதுக்கு மனசு வர. அதனால சர்வஸ்ரீ மனோகரம், எல்லோருடைய காதையும் கவர்ந்து இருக்கக்கூடியது, கொஞ்ச நாளைக்கு கேட்போம் ராமாயணத்தை என்று சொல்லக்கூடியது. அப்ப ஏற்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம். பாதுகாக்கியாபிஷேகேகஞ்ச நந்தி கிராம நிவாசனம் பாட்சேகேயே சமுதிரம் பிரமாணி ஸ்திரிதிரன்னிதம். அந்த ராமாயணம் பாதியை பற்றி பேசுகின்ற காலத்தில் பாதுகாக்கியாபிஷேகஞ்ச பாதுனுடைய முக்கியமான பட்டாபிஷேகத்தை அழகாக பேசுகிறது. அதன் பிறகு நந்தி கிராமத்திலிருந்து ஆட்சி செய்ததாக எடுத்து காட்டுகிறது. அப்ப ஏற்பட்டது பாதுகாப்பு காட்டக்கூடியது இந்த பிரமாணம். இந்த பிரமாணமான ராமாயணம் பாட்சே கேச மதுரம் தினந்தோறும் நாம் பாராயணம் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒவ்வொன்றையும் பாடுவதென்றாலும் அழகாக பாடலாம், அவ்வளவு மதுரை இனிமையானது. அப்ப ஏற்பட்டது சத்தவிகித்தம் தந்திரி இளைய சமன்விதம் என்ன அழகாக வீணையை வச்சுன்னு மீட்டலாம். ஆக லவகுஷால் வீணையை வச்சுன்னு மீட்டிதான் ராமனுடைய சரஸ்ல ஸ்ரீமத் ராமாயணத்தை உபன்யாசம் பண்ணார்கள். அது ஏன் அப்படி எல்லாருடைய மனசையும் இழுக்கிறதுன்னு கேட்டா ரசைஹி சிங்கார கருண ஹாஸ்ய ரௌத்ர பயானகைஹி வீராதி வீரசைர் யுக்தம் காவியமேததகாயதாம். இது எப்பேற்பட்டது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேனே, என்ன இது எப்பேற்பட்ட ராமாயணம் தெரியுமா அப்படின்னு வால்மீகி பேசுகிறார். திசல வாழ்த்த பத்தி இது ரசைஹி ஸ்ருங்கார நவரசங்கள் இருக்கோ இல்லையோ, ஸ்ருங்கார ரசம், கருணா ரசம், ஹாஸ்ய ரசம், பயங்கரமான தீபத்த ரசம், அதுக்கப்புறம் வீரரசம், எல்லா ரசமும் இதுல பொறிஞ்சிருக்கு. பிரதானமானது சாந்தி ரசம். அது அழகாக இது எடுத்துக்காட்டுகின்றபடினாலே இதை நெடுக பாடிக்கொண்டே சொல்லுங்க என்று உபதேசிக்கிறார். ஆக இத்தகைய உயர்ந்த ராமாயணம் பாதுகா பிரபாவத்தை காட்டுவதற்காகவே வந்தது என்பதிலே சந்தேகமில்லை என்கிறார். மேலும் ததோஹிமஹிதம் ஜாகர்த்தி தத் பாதுகே தத்தாதிருக் பிரசனாய சாவக குண கிராமாய ராமாயணம் யஸ்யாசீதி அரவிந்த சம்பவது மஞ்சீர சிஜாரவ ஸ்பர்தா துர்தர பாதபத்த பரிதிஹி வல்மீக ஜன்மாகவிஹி திஷ்டன் சுஷ்ருதய ததோபிமஹிதம் ஜாகர்த்தி தத் பாதுகே. ராமாயணார்த்தத்தை விரிவாக்குவதற்காக வந்தது, அதனால ராமாயணம் பிரமாணம்னு பேசினார். இப்ப நேர் எதிர்கட்ட சுதிகள் கிடக்கட்டும், தெரிஞ்சுதா ராமாயணம் எப்பேற்பட்டது தெரியுமா, அந்த சுதிகளை விட ததோபி மகிதம் மிக மிக உயர்ந்தது இது ராமாயணமானது. ஏன் அப்படின்னு கேட்டார், ஜாகர்த்தி தத்பாதுகே அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல பாதுகை பிரதானமாக முக்கியமாக பேசப்படுகிறது. ஆக இந்த சீதாயா சரிதம் மருது என்று சொல்வது போல சீதையினுடைய சரித்திரத்தை சொல்வதற்கோ, பௌலஸ்ய வதம் இச்சேவா என்று ராவண வதம் என்று சொல்வதற்கோ, அல்லது முதலில் சொல்லப்பட்ட ராமனுடைய சரித்திரத்தை சொல்வதற்கோ ராமாயணம் வரவில்லை என்று சொன்னது அது எல்லாருக்கும் எப்படியும் தெரியும். ஆனால் பாதுகையினுடைய பிரபாவத்தை எடுத்து காட்டுவதற்காகவே ஸ்ரீமத் ராமாயணம் வந்தது என்று சொல்கிறார். அதனால் ஸ்ரீமத் ராமாயணம் உயர்ந்தது. தத்தாதிருப்பிரசமாய தாவக குண கிராமாய ராமாயணம். பாதுகையினுடைய பிரபாவம், அதனுடைய கல்யாண குணங்கள் இவைகளெல்லாம் மிக விரிவாக எடுத்து காட்டுவதற்காகவே ஸ்ரீமத் ராமாயணம் வந்தது. இந்த ராமாயணம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ராமாயணமானது சரசி நூபுரங்களை சாட்சி கொண்டு நடந்தா எப்படி இருக்குமோ, ஜில் ஜில் ஜில்னு ஒலிக்குமோ, அத மாதிரி நமக்கு காதலே ஒலிக்கும் ராமாயணத்தை வாசித்தார். எப்படி சரஸ்வதி வால்மீகிட்ட நர்த்தனம் பண்றார் வால்மீகியினுடைய வாழ்க்கையில, பிரம்ம பிரசாதாது வால்மீகி, பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால வால்மீகியினுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில எப்பொழுதும் சரஸ்வதி சன்னிதமா இருக்கார். ஆகினால இவருடைய சொல்லி சாட்சாத் சரஸ்வதி சொல்லுக்கு அதிதேவதையான சரஸ்வதி தேவி இவருடைய வாக்கில ஏற்பதாலே அந்த வாக்கில எந்த விதமான தோஷமும் வருது. வாக்கில என்ன தோஷம் வரும் சொன்னா அப்படின்னு கேட்டா ஏமாந்து போய் பிரமிச்சு போய் பேசுவார்கள் இல்லையா, அனவதானத்துல கவனக்குறைவாக பேசுவார்கள். இதெல்லாம் வாக்குக்கு உள்ள குற்றங்கள். அந்த குற்றங்கள் எதுவுமே இதுல இருப்பதற்கு நியாயமே இல்லை. ஏனென்றால் சரஸ்வதியே அவள் வாக்கில் இருந்து பேசியிருந்தபடியினாலே, அதனால இது வேதத்துக்கு சமானமானது. அதனால இப்ப ஏற்பட்ட சாந்தா சன்னிதையாக இருக்கக்கூடிய, அதாவது மனைவியும் புருஷனும் பேசிக் கொண்டால் எப்படி சந்தோஷமாக ஒருவருக்கொரு விஷயத்தை விளக்கி பேசிக் கொள்வார்களோ அந்த மாதிரி முறையில எல்லோரும் புரிந்து கொள்ளும் முடியாக பேசுகிறது இந்த ராமாயணம். ஆக ஆலங்காரிகளுடைய முறைப்படி பார்க்கிற காலத்துல இது வேதமானது பிரபு சன்னிதை, இது சாந்தா சன்னிதை, எனவே ஸ்ரீமத் ராமாயணம் தான் உயர்ந்தது என்று தெரிகிறது. அந்த ராமாயணத்துல பெருமை வரதுக்கு காரணம் என்னன்னா, தத்சர்வம் தர்மவீர் ஏன யதாவத் சம்பிரபஷ்யசி நசேவா கந்திரதா காவியே காஜிதத்ர பவிஷ்யதி என்று. முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்தை நாரதர் சந்தேப ராமாயணமாக உபதேசித்தார். அந்த ஸ்ரீமத் ராமாயணம் சந்தேப ராமாயணம்தான் விரிவாக வால்மீகி எழுதினார். விரிவாக எழுதுறதுக்கு இப்படி எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். தத்சர்வம் தர்மவீரியேன, உன்னுடைய தர்மங்கிற சக்தி இருக்க, அந்த சக்தியினால நீ ராமாவதாரம் எடுத்து ராவணால பண்ணப்பட்ட செய்திகள் எல்லாவற்றையும் ஒன்னு கூட ரகசியத்துல தனியா ஏகாந்தத்துல வெளியில எந்த இடத்துல என்னென்ன பண்ணாரோ எல்லாவற்றையும் உள்ளது உள்ளபடியே நீ அறிவாய் என்று பிரம்மா அனுகிரகிக்கிறார். நசேவா கந்ததாகவே ராஜதத்தில வழி சரி, உன்னுடைய காரியத்துல ஒரு வாக்கு கூட பொய்யாக ஆகாது என்று. ஆகினால இந்த ராமாயணத்தினால நமக்கு ராவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, அதே மாதிரி பாதுகத்தியினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. இது ரெண்டும் பேசுவதற்கு காரணமாக இருந்தவர் சதுர்முகன், அவருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது. சதுர்முகனுக்கு பிறகு அவருடைய குமாரன் நாரதம் தான் மறுபடியும் வந்து உபதேசித்தபடினாலே அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் அவருடைய வாக்கில சரஸ்வதி இருந்து துள்ளி குறித்து அழகாக பாடியபடினாலே சரஸ்வதியினரையும் எடுக்கிறது. அதனால ஸ்ரீமத் ராமாயணமானது வேதத்திற்கு சமமானது. அதனாலதான் எப்படியானால் முதன் முதல் வால்மீகியினுடைய வாக்கில அவர் மாத்தியான ஸ்தானத்துக்கு போகும் பொழுது மாணிகாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹா எத்திரவுஞ்சமிதனாவேகம் அவதீக்காமமோஹிதம். மாத்தியான ஸ்தானம் பண்ண போற பண்ண போற காலத்துல திரவுஞ்ச பறவைகள் ஆண் பெண் பறவைகள் மேல மரத்துல சந்தோஷமா பேசிக் கொண்டிருக்கின்றன. அதை எவ்வளவு வேடுவன் பார்த்துவிட்டு அந்த தம்பதியில் ஒரு பறவையை அடிக்கிறான் சரிங்களா. அடித்த உடனே இவருக்கு கருணை பொங்குகிறது. பொங்கின உடனே என்ன பண்ணார், வாக்கி உடனே ஒரு கோபம் வந்துடும். கோபத்தினால மா நிசாத நிசாத வேடவனே பிரதிஷ்டாந்தம் சாஸ்வதி சமாஹா மாகமஹா, நீ ரொம்ப நாள் நல்லா வாழமாட்டே போ என்ன அப்படின்னு சபிக்கிற மாதிரி சொன்னார். என்ன ஏன் கேட்டா, எத்திரவுஞ்சனாவேகம் அவதிக்காமமோ இதம் தம்பையுடைய சேர்க்கையில தம்பையில ஒருவே நீ அழித்தாய் அல்லவா, ஆகினால நீ நன்றி வாழ மாட்டாய் அப்படின்னா. அப்ப கேப்பா வார்த்தைங்கிற வாக்கியத்துல இருக்கச்சே சாபம் தானா முதல்ல வந்தது அப்படின்னு கேட்டா சாபம் அல்ல. என்ன மா நிஷாத மா என்ற மகாலட்சுமி. ஆக மா திசைவி எங்கே மா எங்க இருக்கா மகாலட்சுமி எம்பெருமானுடைய திருமார்கள் இருக்கா. அதனால மாநிஷாத என்று சொன்னால் எம்பெருமானத்தான் குறிக்கிறது. எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார் மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் மகமஹா சாஸ்வதி சமாக பல்லாண்டு பல்லாண்டு பலரோடி நூறாயிரம் பல்லாண்டு நெந்தோள் மணிவண்ணா நீ வந்து பல்லாண்டுகள் வாழக்கடவாய் அப்படின்னார். ஏகம் அபரிஷ்டாமோகிதம் ஏன் அப்படின்னு கேட்டவனக்கௌஞ்சா ராட்சச விவரங்கள் ராமாயணத்துல வர இந்த சண்டையில சொல்லப்பட்ட விவரங்கள் எல்லாம் இதுல எடுத்துப்பா. அதுல பிரதானமாக சொன்னமானா ராவணன் மண்டோதரிங்கிற விவரங்கள் கௌஞ்ச விவரம். அதுல சாமமோகிதம் என்ன காமத்தினால ஈடுபட்டு பல தப்பு காரியங்களை சீதாபாரம் பண்ணி தப்பு காரியம் பண்ணணும் இல்லையோ. அதனால காமத்தினால பண்ண காரியம் தப்பு என்பதை உணர்த்துவதற்காக அவனை வீழ்த்தினாய் அல்லவா. என்ன அப்படி வீழ்த்தப்பட்ட செய்தியை சொல்லுகிறது. ஆக காமம் பிரதானம் அல்ல, தர்மம் தான் பிரதானம் உங்களுக்கு நிலைநாட்டுவதற்காக வந்தது என்று முதல் ஸ்லோகமே நமக்கு விரிவாக கூறுகிறது என்று நாம் எண்ணலாம். அதனால ராமாயணமானது வேதத்தை போன்று நிச்சயமானது இதுவும் உயர்ந்தது என்று பேசுகிறார் சுவாமி இந்த தேசிகர். அது ராமாயணம் பற்றி பேசுகின்ற காலத்துல ராமாயணத்தை பற்றி பல பேர் பல தினசாக பேசியிருக்கிறார்கள். பேயம் பேயம் சிரவண புடகே ராமநாமாபிராமம் தேயம் தேயம் மனசு சததம் தாரகம் பிரம்மரூபம் ஜல்பன் ஜல்பன் பிரகதீகிருதோ பிராணினாம் கர்ணமூலே வீச்சாம் வீச்சாம் அடவி ஜெகிலா கோபி காசி நிவாசி. பேரை சொல்றது இஷ்டம் உள்ள போடுறது கோபி காசி நிவாசி காசியில வாசிக்கிறான் ஒருத்தான் அவன் நிறைய ஜட உள்ளவன் அப்படின்னா சிவன். அவன் என்ன பண்றான் வீச்சாம் வீச்சாம் வீதிகள் தோறும் சுற்றிண்டே இருக்கான் ஜல்பன் ஜல்பன்னு. என்ன இப்ப பார்த்தாலும் ராமநாமத்தையே புலம்பிக் கொண்டிருக்கிறான். எப்போ அப்படின்னா பிரகிருதி விருதோ பிராணினாம் கர்ணமூலே. என்ன காசிக்கு போனவா எப்பப்போ பலம் வைக்கக்கூடிய நிலை வருகின்றதோ அந்த கடைசி சமயத்துல அவருடைய காதல போய் தாரக பிரம்ம தேயமாக எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணக்கூடியதாயும் நம்முடைய அர்த்தங்கள் எல்லாம் பருவக்கூடியதா இருக்கும் தியான உசந்த ராமதாரக மந்திரத்தை சிவன் அவளுக்கு வலது காதல் உபதேசம் பண்ணுகிறான். ஆக ராமதாரக மந்திரத்தை கேட்டவுடனே அவர்கள் முக்தி அடைகிறார்கள். ஆக ராமாயணமானது சிவன் மூலமாக ராமநாமம் பேசப்பட்டு மோட்சத்தையே அளிக்க வல்லது. ஆக மிக உயர்ந்தது. மேலும் யதாவர்ணய கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமேஜி ராமேஜி காஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேகம் பஜேகம் பஜேகம் பஜேகம் என்கிறார்கள். என்ன யதாவர்ணய கர்ணமூலே அந்த காலே கடைசி காலத்துல பிராணம் போகின்ற காலத்துல அவர்களுடைய காலுக்கு அருகிலே சென்று சிவன் ராமா ராமா என்கிற மூன்று இடைய ராமநாமத்தை அவர்களுக்கு உச்சாரித்து அந்த ராமதாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார். அதனால அப்பேற்ற தாரக பிரம்மமாக தாரகம் எல்லாரையும் தாண்டி வைக்கிறது எல்லா பாவங்களில் இருந்தும் தாண்டி விட்டு சம்சாரத்தில் இருந்தும் தாண்டி விட்டு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் ராமதாரக மந்திரம். ஆக அந்த மந்திரத்தை சேவிக்கிறேன் சேவிக்கிறேன் சேவிக்கிறேன் தியானம் பண்றேன் தியானம் பண்றேன் என்று சொல்லுவார். இது அங்க மாத்திரம் இல்ல வடக்க மாத்திரம் இல்ல இங்க நம்ம பக்கத்திலேயே விருத்தாச்சலம் ஒரு கஷேத்திரம். அந்த விருத்தாச்சல கஷேத்திரத்துல என்ன விருத்தாந்திகா அந்த சிவனுடைய பாட்டி அவள் என்ன பண்றா செத்து போறவாள் யாரா இருக்காளோ அவளெல்லாம் ஒன்னா என்ன பண்றா ஓடி போய் பிராணம் போறதுக்கு முன்னாடி தன் மடியில உட்காச்சி வச்சுக்கிறாள். உட்காச்சி வச்சுருந்து தன்னுடைய தலை முந்தானி இருக்கோல்லையோ தலைப்பு தலைப்புனால அவனுக்கு ரொம்ப சோமா இருக்கும் பிராணம் போற காலத்துல விசிறி அவனுக்கு ஆஸ்வாசனங்கள் எல்லாம் பண்றான் அப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ணி பண்ணுன்ற காலத்துல அந்த விருத்தாச்சலேஸ்வரத்துக்கார அவர் வந்து இந்த ராமநாம மந்திரத்தை அவர் வந்து உபதேசம் பண்ணுகிறார் அப்படி மகாத்மத்திலையும் இந்த விஷயம் பேசப்படுகிறது. ஆக சிவனாலே எப்பொழுதும் போற்றி உகந்து பிறருக்கு உபதேசிக்கப்படக்கூடியதான உயர்ந்த மந்திரம் உடையது இந்த ஸ்ரீமந்த ராமாயணம். அதோட ராமதாரணிய உபரிஷத்துல இக லௌகிகம் ஐஸ்வர்யம் சொர்க்கீயம் சொர்க்கீயம் பாரலௌகிகம் கைவல்யம் பகவந்தம் மந்திரோயம் சாதி ராமதாரக மந்திரம் இருக்கு, அது கேவலம் மோட்சத்தான் கொடுக்கும் நினைக்க வேண்டாம். லௌகிகம் ஐஸ்வர்யம் இங்க இருக்கும்படியான இந்த லோகத்துல கிடைக்க வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். சொர்க்கியம் சொர்க்கலோகத்தில் கிடைக்க முடியாத இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். பாரலோகம் மோட்சத்தில் கிடைக்கக்கூடியதான பரமானந்தம் இருக்க பிரம்மானந்தம் அந்த ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். ஆகினால இந்த மந்திரமானது சிரமமாக எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸ்ரீராமஸ்ய மனோம் காஷ்யாம் ஜஜாபவ்ரிஹவத்வஜ மன்வந்தரசரஸ்ரேஸ்து ஜபகோபார்ச்சனாதிவிஹி ஸக ப்ரசன்னோ பகவான் ஸ்ரீராம ப்ராஹசங்கரம் வ்ருணீஷ்வ யதாதீஷ்டம் தத் தாஸ்யாமி பரமேஸ்வர. அப்படின்னு ராமன் செவ்வேரா என்ன பண்றார், ராமனை பறித்து தபஸ் பண்றார். அப்பொழுது ராமன் அவருக்கு பிரத்யட்சமானார். பிரத்யட்சமான உடனே அப்ப என்ன சொல்றார், மன்வந்திர சகஸ்ரேஸ்து ஜபஹோமார்ச்சனாதி. ராமனை பிரத்யட்சம் அடையமா அடைய வேண்டும் என்பதற்காக, பிரசீகரிக்கணும் என்பதற்காக எத்தனை நாள் ஜபம் பண்ணா தெரியுமா, இந்த காலத்துல ஒரு 1000 ஜபம் பண்ண விட்டு எனக்கு ஒண்ணு அர்ஜுன காணுமே, ஹைகிரி மண்டலத்துக்கு ஜபம் பண்ண ஒன்னும் படிப்பு இல்லையே குழந்தைக்கு சரியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஜபம் பண்றதுன்னு ஆரம்பிச்சா உறுதியோட பண்ணணும், மந்திர சித்தியாரவர்களும் பண்ணணும். ஜபம் பண்ற காலத்துல வேற ஒண்ணே நினைக்காம பண்ணணும். எவ்வளவு சபங்கள்லாம் இருக்கும், மந்திர சித்தியினால் மந்திரத்தினால பெருமாள் நமக்கு சித்தி ஆகணும் பண்ணணும்னு சொன்னாக்க. அத மாதிரி அவர் மன்மந்திர சகஸ்திரேகி என்ன இப்ப வயசு தெரிஞ்சு விடுறோம், இத மாதிரி ஆயிரக்கணக்கான மன்மந்திரங்கள் சிவன் ஜபம் பண்ணாரா இந்த மந்திரத்தை. ஜபம் பண்ண பிற்பாடு அந்த மந்திரத்தை பத்துல ஒரு பிறகு ஹோமம் பண்ணாராம், அப்புறம் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணாராம், அப்புறம் தர்ப்பணங்கள்லாம் இருக்கு அதுவும் பண்ணாலும் வச்சுக்க வேண்டும் ஆதிவிகின்னு இருக்கு. ஆக ஜப ஹோம அர்ச்சனா தர்ப்பணாகி இவ்வளவும் பண்ணி ஒரு மந்திரத்தையே சித்தி பெற வேண்டும். அது மாதிரி சித்தியை பெற்றார் ராமன். இயற்கை வந்து காட்சி அளித்தார். உடனே ராமனை பார்த்து ராமன் சாய்கிறார், விருணீஸ்வரீஷம் தத் தாஸ்யாமி பரமேஸ்வரன், நீ எதை கேட்கறியோ அதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டா சிவன் என்ன கேட்டார், மணிகர்ணிகா கேட்டத்துல நான் வாசம் பண்ணணும், அந்த சமயத்துல இங்க இருந்துட்டு இங்க இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் தாரக மந்திரத்தை நான் உபயோகம் பண்ணணும், காசி பரவாயில்ல அனுபவத்தினால அவர்கள் எல்லாரும் முக்தியை பெறணும். ஆக ராமனான மந்திரத்தை கேட்ட உடனே எல்லாரும் முக்தியை பெற வேண்டும் என்று ராமனை கேட்க ராமன் தகாசு என்று அனுகிரகித்தார் என்று கதையை பேசுகிறது. அதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல தொடர் வழக்கம் ராமங்கிற மந்திரம் பிரதானமானது. அது எப்படி அப்படிங்கிறதுக்காக பௌராணங்கள் ஒரு கதை சொல்லுவாங்க, அதையும் நான் கொஞ்சம் விஜயானம் பண்றேன். வால்மீகி குரலியம் வால்மீகி நாரதர் சஞ்சேப ராமாயணத்தை உபதேசம் பண்ணார் வால்மீகிக்கு. சரிங்களா, நாரதருக்கு பிரம்மா உபதேசம் பண்ணார், பிரம்மா ராமாயணத்தை உபதேசம் பண்ணாரோ இல்லையோ என்ன, அத எப்பேற்பட்டது பிரம்மா நாரதர் உபதேசம் பண்ண ராமாயணத்தை அப்படின்னு கேட்டவனாக்க சதகோடி பிரதிஸ்தரம் அப்படிங்கிறார். 100 கோடி கிரந்தம், இது 24000 கிரந்தம் நாம வச்சுட்டு இருக்கோம் ஸ்ரீமந்த ராமாயணம், அது 100 கோடி கிரந்தமா அவ்வளவு பெரிய ராமாயணத்தை உபதேசம் பண்ணாராம். சரிங்களா, பிரம்மா உடனே இப்படி வச்சிருக்கு, அது பண்ண இயற்றுனது யாருன்னா பிரம்மா தான் இயற்றார். முதல் முதல் தான் இயற்றின ஒரு காரியத்தை பல பேர் கொண்டாடணும், பல பேர் எடுத்து சொல்லணும்ங்கிற ஒரு காரியம் ஒன்று பண்ணாலும் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். நான் இந்த மாதிரி கட்டுரை எழுதிருக்கேன் வாசி பார்க்கலாம் அப்படின்னு கேட்போம் நம்ம. இது மாதிரி ஒரு எல்லாருக்கும் உண்டு. அதே மாதிரி பிரம்மாவுக்கு நாம் அழகான கருந்தா ராமாயணம் எழுதியிருக்கோம், ஒத்துக்கு திரும்பி கூட பார்க்கலையே, அதோட பிரயோஜனம் பண்ண போற எல்லாரும் வாங்கோ அப்படின்னார். ஆக சத்தியலோகத்தான் பிரம்மாவே பிரயோஜனம் பண்ணார்னா தேவதைகள் எல்லாரும் வருவாளல்லவா, அதாவது எல்லாரும் வந்து ராமாயணத்தை கேட்டார். ஆறாவது சத்தியலோக வாசிகள் முதல்ல உட்கார்ந்தார், அப்புறம் வைகுண்ட வாசிகளும் வந்து சேர்ந்தார், அப்புறம் கைலாச வாசிகளும் வந்து சேர்ந்தார். இவள் எல்லாரும் ஆனந்தமா கேட்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ராபாலா கேட்டுட்டே இருக்கான். இப்படி 3 லோகத்தாரும் அனுபவித்த ஸ்ரீகோஷம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம். அத அவ கடைசியில கதை முடிவுச்சு என்ன பண்ணா, எங்க லோகத்துக்கு இந்த ராமாயணம் வேண்டும், நாங்க எடுத்துட்டு போறோம், அதை எங்கிட்ட கொடுங்கோ அப்படின்னு கேட்டார். 3 லோகத்தாரும் அவர்களை ரொம்ப நிர்பந்தப்படுத்தி கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், பிரம்மா சரி ஆளு கொஞ்சம் பங்கு போட்டு எடுத்துட்டு போன்னு பங்கு போடுறதுக்கு சொன்னா இது யார் பங்கு போடுறது? நிஷ்பட்சமாக ஒழுங்கா பண்ணு பங்கு போட்டு தரணும். யார் பங்கு போடுறது? அது 100 கோடி இல்லையா, இது எப்படி பங்கு போடுறது அப்படின்னு எல்லாரும் வேண்டுகிற காலத்துல சிவனை பார்த்தா, இவனை நீர் பங்கு போட்டு கொடுன்னு சிவன்கிட்ட ஒப்படைச்சான். ஒப்படைச்ச போது சிவன் என்ன பண்ணா, முதல்ல 100 கோடியே என்ன 33 கோடியே 33,33,300 வகுத்தாள். சரியா 3 வகுத்தான். வகுத்து அவளுக்கு எல்லாம் இந்தந்த பாகம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் ஒரு 100 அப்புறம் கடைசியில நின்றுச்சு. அந்த 100 ஸ்லோகத்தை என்ன பண்றதுன்னு பார்த்தான், அதை 33 பிரிச்சான், 99 ஆயிடுச்சு. கடைசியில் 1 ஸ்லோகம் மிச்சம். 1 ஸ்லோகத்தை எப்படி பிரிக்கிறது? அதுல 4 பாதம் இருக்கு இல்லையா, 3 பாதம் பண்ணா அது 1 பாதம் கொடுத்துடலாம். 4 பாதம், 1 பாதத்துக்கு 8 எழுத்து, 4×8=32 எழுத்து. இது எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு யோசனை பண்ணார். 32 எழுத்தோ இல்லையோ, 3×30 ஆளுக்கு 10×10 எழுத்து கொடுக்குறேன் எடுத்துருந்தோம் அப்படின்னா. அப்படியும் கட்சியில 3 எழுத்து மிச்சம் இல்லையே, 1-2 எழுத்து தானே இருக்கு, இந்த 2 எழுத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப பேர் இது பண்ணா. எனக்கு கொடுக்கணும் ஒருத்தர் கேட்டா, இன்னொரு எனக்கு கொடுக்கணும் கேட்டா, ஆக 3 லோகத்தாரும் போட்டி போட்டான். போட்டி போட்ட ஒரு பாடு இதுக்கு சமாதானம் இல்லாம போயிடுச்சு. அப்ப 3 லோகத்தாரும் சேர்ந்து அதில் ஒருத்தர் சொன்னார், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பங்கு பிரிச்சு கொடுத்தாரோ இல்லையா, அவருக்கு அந்த 2 எழுத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட ஒருத்தர் சொன்னார். ரெண்டு பேரும் பாக்கி 2 பேரும் நியாயம்தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமந்த் ராமாயணத்துல மிச்சமான 2 எழுத்த அவருக்கு எடுத்து கொடுத்தார். அந்த 2 எழுத்து எது தெரியுமோ, அதுதான் ராம என்று சொல்லக்கூடியதான 2 எழுத்து. ஆக அப்பேற்பட்ட ராம தாரக மந்திரத்தை சிவன் உபதேசம் பண்ணிக்கிட்டு காசியில எல்லாருக்கும் முக்தி வரும்படியாக கடைசிய காலத்துல உபதேசம் பண்ணி பண்ணுகிறார்னு சொன்னா, அந்த ஸ்ரீமத் ராமாயணம் வேதத்தையோட வேண்டதல்லவா, எவ்வளவு அத்தியானம் பண்ணி இது பண்ணாலும் கூட மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன அந்த உபாயம் பண்ண இந்த உபாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பார். தெரிஞ்சதோ ராமநாமாவை பண்ணி சொல்லிட்டுமானாக்க அது எல்லா காரியத்தையும் தானே பண்ணிக்கணும். ஆக ராமநாமம் அவ்வளவு உயர்ந்தது, அத்தேவைய ராமநாமத்தோடு கூடின ஸ்ரீமத் ராமாயணம் மிக உயர்ந்தது. அந்த ஸ்ரீமத் ராமாயணம் நம்முடைய பாதியினுடைய பெருமைக்கு பிரமாணமானது, அதனாலதான் பாதுகாப்பு தொடங்கினேன் அப்படிங்கிறார் சுவாமி. பக்தி பிரஹ்வ புறப்பிரபஞ்சன ஜடாவாடி தனிடஸ்புரது சூடாரக்வத வாசனா பரிமள தியானேஸ்து மகாபாதுகே ரெண்டோணி விருது அங்கிரி பத்மயுகலி பூர்ண பிரபத்தே பலம் நிச்சின்வந்தி விபத்தில சமதனா நித்யம் எதுத்தம்சனம் அப்படின்னா. பக்தி பிரக்வ புறப்பிரபஞ்சன ஜடாவாடி சனீடஸ்புரது சூடாரக்வத வாசனா பரிமள தியானே ஸ்துமஹா பாதுகே. பாதுகே ஸ்துமஹா, பாதுகையை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்படின்னார். அந்த பாதுகை எப்பேற்பட்டு தெரியுமா, வாசனா பரிமள தியானே, நல்ல கமகமான வாசனையோடு கூடினது அந்த பாதுகை, நல்ல பரிமளத்தோடு கூடினது அந்த பாதுகை அப்படின்னா. சுவாமி தேசியன் பொன்னையை திரும்பி திரும்பி சொல்றாரு, வாசனை என்ன பரிமளம் என்ன ரெண்டு வாசனை தானே அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டவனா, அதுக்கு ஏற்றாத அப்படி சொன்னா, வாசனா என்று சொன்னால் மலர்களில் இயற்கையாக வரக்கூடிய வாசனை இருக்க அதுதான் வாசனைன்னு பேர். அந்த மலரை பறித்து தொடுத்து இதெல்லாம் நம்ம பண்ணுகின்ற காலத்துல அப்புறம் சூட்டுற காலத்துல கசங்கிறது இல்லையா, இந்த கசங்கிட்ட ஒரு வாசனை வரும், அந்த வாசனைக்கு பரிமளம்னு பேரு, புரியுதா? ஆகையினால வாசனா பரிமள தியானே சும பாதுகே, நல்ல வாசனையும் நல்ல பரிமளமும் வீசுகின்ற பாதுகைய நாம் சோதனம் பண்ணுகிறோம் அப்படின்னா. என்ன மலருடைய வாசனை அடிக்கிறது பாதுகைக்கு அப்படின்னு கேள்வி வந்தது. சூடாரக்வத வாசனா, அரக்வதம், அரக்வதம்னா தொன்றை பூவுக்கு பேர். சிவனுக்கு தொன்றை பூவுல ரொம்ப விசேஷம், தெரிஞ்சா அவர் தலையில நிறைய சூட்டி பெறவர். ஆக அவர் பரம பக்தரானபடினால என்ன, வைஷ்ணவானாம் யதாசம்பு என்று பேசுகிறது பிரமாணம். வைஷ்ணவர்களுக்குள்ள உயர்ந்தவன் ஆறுன்னா